ஹவாய சந்திர சூடாய நிர்குணாய குணாத்மனே, கால காலாய ருத்ராய நீலக்ரீவாய மங்களம், ருஷபாரூடாய பீமாய வியாக்ரசர்மாம்பராய ச பசூனாம் பதயே துப்யம், கௌரி காந்தாய மங்களம். பஸ்மோத்தூழித தேகாய நாகயஜ்ஞோபவீதினே, ருத்ராக்ஷமாலாபூஷாய வ்யோமகேஷாய மங்களம், சூர்யசந்திராக்னிநேத்ராய நமஃ கைலாசவாசினே, சச்சிதானந்தரூபாய ரமதேஷாய மங்களம். ய சாம்பாய சிருஷ்டிஸ்தித்யந்தகாரிணே, த்ரயம்பகாய சாந்தாய த்ரிலோகேஷாய மங்களம், கங்காதராய சோமாய நமோ ஹரிஹராத்மனே, உக்ராய த்ரிபுரக்னாய வாமதேவாய மங்களம். சத்யோஜாதாய சர்வாய பவ்ய ஜான பிரதாயினே, ஈசானாய நமஸ்துப்யம், பஞ்சவக்ராய மங்களம், சதாசிவஸ்வரூபாய நமஸ்தத்புருஷாய ச அகோராய ச கோராய மகாதேவாய மங்களம். ஸ்ரீசாமுண்டா பிரேரிதேன ரசிதம் மங்களாஸ்பதம், தஸ்யாபீஷ்ட ப்ரதம் சம்போ யஃ பட்டேன்மங்களாஷ்டகம், யஃ பட்டேன்மங்களாஷ்டகம்.